குடிச்சி நான் தொலைச்சி ஏத்த பரிகாரம் செஞ்சு புட்டேன் ஆசைப்பட்டி ஒன்ன பார்த்து என்ன கடிகாரம் நின்னு போச்சே. அழி சும்மா சும்மா சும்மா நான் காதல் வளர்க்குறேன் உன் மேல, என்ன கொன்னா கொன்னா கொன்னா என்ன போட்டு தாக்குறிய நீ மெல்ல. கண்ணுக்குள்ள விட்ட குச்சி குச்சி முறைச்ச புள்ள சிக்கிக்குச்சு, என் கைக்குள்ள அது மாட்டிக்குச்சு. நான் ஒட்ட போறேன்டி அடி ஊர் ஃபுல்லா உன் போஸ்டர் அடி, நீ மட்டும் போத்தோண்டி ஐ அம் த விட்டது ரோல் டீம் மாஸ்டர் அடி. நான் மோசமானவண்டி அன்னைக்கு இருப்பேன் உனக்கு செக்யூரிட்டி, என் லவ்வுக்கு கேரண்டி உனக்காக வைச்சேன் அடி போல மடி ஜெயிச்சேன். சும்மா சும்மா சும்மா கொண்டா கொண்டா கொண்டா